ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मगे श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् அந்தனிடுமதில் புடை சூழையொத்தி என்னும் மணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி எங்கதிரோன் குளத்திற்கோள் விளக்காய் தோன்றிவின் முழுதும் உயக்கொண்ட வீரன் தன்னை செங்கனடும் கருமுகிலை இராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னுள் எங்கள் கனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக்காணுநாளே. எம்பெருமானுடைய கருணையினாலே கம்பன் தன்னுடைய கவி ஆற்றலினாலே நாரணன் விளையாட்டெல்லாம் நாரத முனிவன் கூற ஆரணக் கவிதை செய்தான் அறிந்த வான்மீகி என்பான் என்று வான்மீகியாகிய ஆதிகவி ராமாயணத்தை 24,000 பாடல்களிலே சமஸ்கிருதம் என்ற வடமொழியிலே தந்திருக்கிறார். அதை நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக கவி சக்கரவர்த்தி கம்பனாட்டாழ்வார் தமிழிலே தந்திருக்கிறார். அந்த கம்பராமாயணத்தை சில அனுபவங்களை நாம் இப்பொழுது பரிமாறிக்கொள்ள முயற்சி செய்கிறோம். இந்த முயற்சி வெற்றி பெறுவதற்கு அந்த கோதண்டராமனே அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு, ராமாயணம் என்பது உலகத்திலேயே மிகச்சிறந்த காவியம், இத்திகாசங்கள் இரண்டு என்று சொல்வார்கள், ராமாயணம் மகாபாரதம். அதிலே இத்திகாச சிரேஷ்டம் என்று ராமாயணம் குறிப்பிடப்படுகிறது. ராம கதை மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகச்சிறந்த ஒரு பயனை தரக்கூடியது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வள்ளுவன் சொன்னது போல கம்பனும் சொல்லுவான், நடையில் நின்று உயர் நாயகன், நடையில் நின்று உயர் நாயகன் என்று சொல்லுவான். 16 கேள்விகள் கேட்டு கோணஸ்வின் சாம்பிரதம் லோகே குணவான் கிருஷ்ண வீரியவான் தர்மஜசே கிருதஜசே சத்யவாக்கியோ திடவிரதகா என்று நாரதரும் வால்மீகியும் கலந்து உரையாடிய அந்த அற்புதமான அனுபவம் தான் ராமாயணமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. காசில் கொற்றத்து ராமன் கதை, காசு இல் கொற்றத்து ராமன் கதை என்று கம்பன் கூறுவர். எனவே இன்று முதன் முதலாக ராமாயணத்தின் அனுபவத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். கம்பனின் காவிய நாயகன் என்ற தலைப்பிலே நாம் அனுபவிக்க இருக்கிறோம். கம்பனின் காவிய நாயகன் இன்று தோரணவாயில். தோரணவாயில் என்பது உள்ளே நுழையக்கூடிய நுழைவாயில். கம்பன் அடுத்து நாம் ராமாவதாரத்தை பார்க்க இருக்கிறோம். ராமனுடைய திருவாவதாரம், ராமனுடைய பிறப்பு, அதற்கு முன்னாலே தோரணவாயில். உள்ளே நுழைவதற்கு முன்னாலே கம்பன் சில அற்புதங்கள் எனக்கு செய்கிறான். அதிலே அங்கே ஓடக்கூடிய ஆற்றை பற்றி பேசுகிறான். ஆறில்லா ஊருக்கு அணுகுபாள் என்று சொன்னார்கள். எனவே அந்த ஆறு, பிறகு அந்த நாடு, அந்த நகரம், அந்த அரசன் என்று பார்த்து இங்கே நாம் இந்த தோரணவாயி என்ற பகுதியை அனுபவிக்க இருக்கிறோம். கம்பன் 12,000 பாடலுக்கு மேலே பாடியவன், விருத்தத்து கம்பன் என்று பெயர். விருத்தம் என்பது ஒரு வகை தமிழ் பாக்கள், அதிலே விருத்தத்திற்கு கம்பன் அற்புதமானவன். 500 சந்தங்கள், 500 விதமான சந்தங்களை தன்னுடைய ராமாயணத்திலே காட்டியிருக்கிறார் கம்பன். எனவே அப்படிப்பட்ட கம்பநாடன் கவி என்றால் கற்றோர்க்கு இதயம் கழியாதே என்று சொல்லுகிறார். கம்பநாடன் கவி என்றால் கற்றோர்க்கு இதயம் கழியாதே. பாரதி சொல்லுவான், கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும், கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும் என்று சொல்லுவார். அவன்தான் மனுஷன். ஏன் என்று சொன்னால், ஆத்மானும் மானுஷம் மன்னியே என்று ராமன் மனிதனாக தோன்றினான், தயரதன் மதலையாய் வருதும் தாரணி என்று சொல்லுகிறார். எனவே ஒரு மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே சேர்க்கையை செய்தவர் ராமபிரான். வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா என்று பேசுவார் கம்பநாடன் தனது ராமாயணத்திலே. வேறுள்ள குழுவை எல்லாம் மானுடம் வென்றதம்மா, மனிதனுடைய பெருமை அவ்வளவு பெருமை அதிகம் என்று காட்டுகிறார். அரிது அறிவு மானிடராதலது என்று அவ்வை பிராட்டி சொல்லுவாள். அப்படி இங்கே மனிதனுடைய பெருமையை காட்டுவதற்காகவே ராமாவதாரம் என்று கூட சொல்லுவார்கள். அந்த ராமாவதாரத்திலே கம்பன் தொடங்குகிறான், கம்பீரமாக தொடங்குகிறான். உலகம் யாவையும் தாமுள்ள வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கள அழகில்லா விளையாட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர் கேசரண்ணாங்களே. உலகம் யாவையும் தாமுள ஆக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கள அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அண்ணவர் கேசரண்ணாங்களே. இந்த முதல் பாடல் எம்பெருமான் அனுகிரகத்தை வேண்டி கடவுள் வாழ்த்தாக அமைகிறது. உலகம் யாவையும் தாமுள வாக்களும், உலகம் உலகம் கவிஞர்கள் என்பவர்களே உள்ளம் உருகி பாடுபவர்கள். எவர் உள்ளம் உருகிறதோ உள்ளகம் உருகினால் உலகத்தை பற்றி நினைப்பார்கள். உள்ளகம் அது உலகமாக மாறும், சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் என்று சொல்லுவார்கள். அந்த உள்ளம் பள்ளமாக இருக்க வேண்டும். எடுத்தவுடனே உலகம் என்ற பார்வை, கவிஞர்களுக்கு உலக பார்வை தான், குளோபல் வியூ, யூனிவர்சல் வியூ, உலகளாவிய பார்வை. உலகம் யாவையும் என்று ஆரம்பிக்கிறார் கம்பர். உலகளாரம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று ஆரம்பிக்கிறார். பெரிய புராணம் பாடி சேர்க்கிறார். உலகம் உவப்ப என்று ஆரம்பிக்கிறார் திருமுருகாற்றுப்பள்ளிய நக்கீரனர். ஆதிபகவன் முதற்றே உலகு என்பது 1330 குறளிலே முதல் குறள் உலகு என்று அந்த குறளிலே வருகிறது. பாரோர் புகழ படிந்தேரோர் எம்பாவாய் வையத்து வாழ்வீர்கள். உலகளந்த ஓங்கி உலகளந்த வாழ உலகினில் பெய்திடா என்றுதான் தொடர்ச்சியாக திருப்பாவையிலே 4 பாசுரங்களிலே உலக எண்ணம், உலகை பற்றிய பார்வை வருகிறது, உலக பார்வை. இப்படி கவிஞன் நோக்கில் வையகப்பறிவு என்று சொல்லுகிறார்கள். கவிஞர்கள் எல்லாம் பெரியது பெரிதாக சிந்தித்தவர்கள், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அப்படிப்பட்ட நிலையிலே கம்பனும் உலகம் யாவையும் காமுளவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கள அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே உலகம் யாவையும் தாம் உளவாக்கல் உளவாக்கல் உலகம் யாவையும் சொல்லும் பொழுது எல்லா உலகங்களையும் அகில உலகம் அகில புவன ஜென்ம ஸ்தேம பங்காதி லீலே என்று சீவாஷ்யம் பேசுகிறது. அதே மாதிரி அதே அந்த கருத்தை முந்துள முன்னம் முதலிலே கம்பநாதன் சதகோப அந்தாதி பாடியவன் குறுகை நாதன் குறைகரல் காப்பதே என்று வேண்டிக் கொண்டவன் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் ஆன்மீக உலகம் அரசியல் உலகம் இக உலகம் பர உலகம் மனித உலகம் முனிவர் உலகம் தேவர் உலகம் அரக்கர் உலகம் குரங்கு உலகம் பட்சி உலகம் தாவர உலகம் ராமாயணத்திலே எல்லாம் வருகிறது. சர்வஜன சம்மானித உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் சம்பவாமி யுகே யுகே எம்பெருமான் என்ன செய்கிறானா மீண்டும் மீண்டும் உலகத்தை படைக்கிறார். பிரளயம் மறுபடியும் சிருஷ்டி மறுபடியும் பிரளயம் உலகம் யாவையும் தாம் உளவாக்கலும் ஏற்கனவே உலகம் இருந்திருக்கிறது மறுபடியும் அதே உலகத்தை அதே மாதிரி படைக்கிறானா தாம் உளவாக்கலும் என்ன செய்கிறான் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்கள அழகிலா விளையாட்டுடைய நிலை பெருத்தலும் நீக்கலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்று சொல்வர் வள்ளுவர். ஒரு பொருளை சம்பாதிக்க தெரிய வேண்டும் அதை லட்சணம் காப்பாற்ற தெரிய வேண்டும் அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று தெரிய வேண்டும். எம்பெருமான் உலகத்தை படைக்கிறார் படைத்த உலகத்தை காப்பாற்றுகிறார் நிலை பெருத்தலும் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே நீக்கலும் பிறகு அந்த உலகத்தை அழிக்கிறார். ஆக படைத்தல் காத்தல் அழித்தல் அதற்கு அதிகாரிகளை நியமிக்கிறார். ஒரு மிகச்சிறந்த அரசன் யார் என்று கேட்டால் தலைவன் யார் என்று கேட்டால் மேலாளன் யார் என்று கேட்டால் the government which governs least is the best government. இது குறைவாக அந்த தலைவனுடைய சக்தி செலுத்தப்படுகிறதோ அதுதான் நல்ல ஆட்சியாம். அதாவது அங்கே கட்டுப்பாடு இருக்க வேண்டும் ஆனால் கட்டுப்படுத்துகிறேன் என்று தெரியக்கூடாதான். அப்படியாக முதலாவார் மூவர் பிரம்ம விஷ்ணு சிவன் என்று சொல்லி நாராயணனும் நான்முகனை தான் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படி இந்த ஒரு வரம்பு முறை இருக்கிறது. ஆக இசையும் திசையொரு தெய்வமும் தெய்வத்து இசையும் கருமங்கள் எல்லாம் அசைவில் சீ கண்ணன் நெடுமால் கடல் கலைந்த காரோத வண்ணன் படைத்த மயக்கு அப்படி உலகம் யாவையும் தாம் உளவாக்கணும் நிலை பெருத்தலும் நீக்கலும் அடுத்து ஒரு அற்புதமான வார்த்தை போடுகிறார் கம்பன். நீங்களா விளையாட்டு நீங்களா எம்பெருமான் பிரியவே மாட்டான். இந்த உலகத்தின் மேலே அவ்வளவு கருணை உடலை படைத்தான் அந்த உடலுக்குள்ளே ஆன்மாவை படைத்தான் ஆன்மாவுக்குள்ளே அவன் இருக்கிறான். எனவே இந்த உலகத்திலே படைப்பு நடைபெறுகிறது காத்தல் நடைபெறுகிறது அழித்தல் நடைபெறுகிறது. ஆனாலும் எம்பெருமான் உடலே இருக்கிறான் நீங்களா அவன் என்ன செய்கிறானா எப்படி செயலாற்றுகிறானா அழகிலா விளையாட்டுடையார் முடிவில்லாத விளையாட்டு தீராத விளையாட்டு ஓயாத விளையாட்டு லீலை என்று சொல்லுகிறார்கள். லீலா விபூதி என்று சொல்லி உலகமே லீலா விபூதி ஆகையினாலே அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணங்களே. எனவே அந்த எம்பெருமானை சரணாக அடைகிறோம். துயரரு சுடரடி தொழுதிடம் மனநே அப்படி ராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை கம்பராமாயணமாக தந்த கம்பநாட்டன் கம்பநாட்டு ஆழ்வார் நாட்டுப்பலவன் என்று சொல்லி நாட்டை கொண்டாடுகிறார், அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்லுகிறார், அதற்கு முன்னாலே ஆற்று பெருமையை சொல்லுகிறார். அந்த ஆற்றை சொல்லும் பொழுது ஆறு சரையூ நதி ஆறில்லா ஊருக்கு அழகு பால் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த ஆற்றினுடைய பெருமையை சொல்லுகிறார். அந்த ஆறானது சரையூ என்பது தாய்முலையல் நதி, நிலத்தூங்கும் உயிர்க்கெலாம் உறவுடி, நிலத்தூங்கும் உயிர்க்கெலாம் சரையூ என்பது தாய்முலை என்னது, இவ்வுறவுனி நிலத்தூங்கும் உயிர்க்கெலாம். அந்த நதி எப்படி இருந்து சொல்லுகிறார், தாய்முலை என்னது. ஒரு குழந்தைக்கு எப்படி தாரக போஷக போக்கியமாக அந்த ஸ்தலங்கள் அமைகிறதோ அதுபோல சரையூ நதி இருந்தது என்று சொல்லுகிறார். அந்த சரையூ நதியை பற்றி அதிகமாக பேசுகிறார். அது விதி மாதிரி இருந்தது, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்று சொல்லக்கூடிய நான்கு நிலங்களை அந்த ஆறு பாயும் பொழுது குறிஞ்சியை முல்லையாக்கி முல்லையை மருதமாக்கி இப்படி மாற்றிவிடும் என்று சொல்லுகிறார். அந்த வெள்ளத்தினுடைய வேகமானது ஒரு நிலத்தின் தன்மை இன்னொரு நிலமாக மாறிவிடும் என்று சொல்லுகிறார். அதே போல அந்த நிலமானது கண்ணனை போல அது மரங்களை குருந்த மரத்தை சாய்த்தது, கண்ணனும் குருந்த மரத்தை சாய்த்தார். அது தவிர தயிரையும் பாலையும் வெண்ணையும் அடித்துக் கொண்டு வந்தது கண்ணனும் திருடியது போல. இதைவிட அற்புதம் என்னவென்றால், பெண்களுடைய ஆடையை கவர்ந்து கொண்டு வந்ததாம் அந்த சரையூ நதி. நதி வெள்ளத்திலே பெண்கள் குளிக்கும் போது ஆடைகள் இழுத்து செல்லப்படும். அதை ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். இப்படி அருமையான சரையூ நதி. அந்த நாடு என்பது மிகச்சிறந்த நாடு, கோசல நாடு. நாடென்ப நாடா வளர்த்தென்ப நாடு அல்லது நாட வளர்த்தது நாடு என்பார் வள்ளுவன். அந்த நாட்டை எல்லோரும் நாடி வருவார்கள். அந்த நாட்டில் உள்ளவர்கள் எதற்கும் வெளியே செல்ல எதையும் நாட மாட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த நாடு எப்படி இருக்கிறதா, தந்தலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவி நோங்க குவளை கண் விழித்து நோக்க, எழினி காட்ட தேம்பிழி மகரையாடி, வண்டுகள் இனிது பாட மழுதம் வீட்டிருக்குமாதோ. அழகான அரங்கம். அந்த அரங்கத்திலே அரங்கம் என்று சொன்னால் நலனம், நலனம் அரங்கம். தங்கம் யார் ஆடுவது, தன் தலை மயில்கள் ஆட, மயில் ஆடுகிறதாம். இங்கே விளக்க வேண்டுமே, தாமரை விளக்கம் தாங்க, தாமரை மகள் விளக்கு மாதிரி இருக்கிறதாம். கொந்தல்கள் முழவினங்க, வானத்திலே உள்ள மேகங்களானது மிருதங்கம் மாதிரி சத்தம் போகிறதா இடியினாலே. குவளை கண் விழித்து நோக்க, பார்வையாளர்கள் யாருனால் குவளை மலர்களாம். சிறைச்சீலையாக அந்த அலைகள் இருக்கின்றன, நீர் அலைகள். தேன் பிழி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட, இசையமைப்பு யார் என்று கேட்டால் வண்டுகள் பாடுகிறதாம். இப்படி ஒரு மருத மலம், மருத நிலம், வயலும் வயல் சூழ்ந்த இடம் மருத நிலம். அது ஒரு நாடக மேடை மாதிரி அங்கே மயில்களும் தாமரையும் குவளையும் பிறகு வண்டுகளும் இருப்பதாக அழகாக சொல்லுகிறார். இப்படி அந்த நாடானது அருமையாக விளங்குகிறது. நாம் தேன் தேன் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த நாட்டிலே ஒரே தேன் வெள்ளம் ஓடியதாம். என்ன வெள்ளம், தேன் வெள்ளம். என்ன தேன், ஆலைவாய் கரும்பின் தேனும் அரிதலை பாலை தேனும், சோலை வீழ்கனியும் தேனும் தொடையிழியிராலில் தேனும், மாலைவாய் உகுத்த தேனும் வரம்பு இகழ்ந்து ஓடி வந்த, வேலைவாய் மடுப்ப உண்டு மினலாம் கழிக்குமாதோ. ஒரு அருமையான காட்சி இங்கே சொல்லுகிறார். இப்போது நாம் இந்த லௌகீக உலகத்திலே நகரத்து பசுக்கள் எல்லாம் சுவற்றிலே ஒட்டிய அந்த பேனர் சொல்லக்கூடிய பத்திரிகைகள் எல்லாம் தூங்கின்றன. அதுபோல இங்கே மீன்கள் எதை உண்டது என்றால் தேனை உண்டுதாம். எப்படிப்பட்ட தேன்னர், கரும்பு ஆலையிலே வரக்கூடிய தேன், தென்னை மரம் போன்ற மரங்களிலிருந்து வரக்கூடிய தேன், சோலையிலே இருக்கக்கூடிய பழங்களின் தேன், பிறகு தேன் அடையிலிருந்து வரக்கூடிய சொட்டுக்கு ஒழுகக்கூடிய தேன், கட்டப்பட்ட பூ மாலைகள் ஒழுகக்கூடிய தேன், இதெல்லாம் சேர்ந்து ஓடும் பொழுது மீனே தேனை குடிக்க ஆரம்பித்து விட்டதாம். வேலைவாய் மடுப்ப உண்டு மீனெல்லாம் கழிக்கும், இப்படியெல்லாம் அந்த நாட்டினுடைய வர்ணையை சொல்கிறார். அந்த நாடானது மிகச் சிறப்பாக இருக்கிறது, அந்த நாட்டிலே நல்ல வளம் இருக்கிறது, ஒரு அருமையான செய்தியை சொல்லுகிறார். அதை ஒரு எதிரணியிலே சொல்லுகிறார். மிகச் சிறந்த நாடு கோசல நாடு, அங்கே இல்லை இல்லை இல்லை என்று சொல்லுகிறார். பொதுவாக செல்வம் என்று சொன்னால் உண்டு உண்டு என்று சொல்ல வேண்டும், ஆனால் இல்லை இல்லை என்ன இல்லை என்றார். அந்த ஊரிலே, அதாவது அந்த நாட்டிலே, கோசல நாட்டிலே என்ன இல்லைன்னு, கூற்றம் இல்லை, தண்டிப்பவர்களே இல்லை, யமன் இல்லை, கூற்றம் இல்லை, சீற்றம் இல்லை, கோபமே இல்லை. அடுத்தது என்ன, வெண்மையில்லை, பல் கேள்வி மேவலால், உண்மையில்லை, பொய் உரையிலாமையால். அங்கே வெண்மை இல்லை, பல் கேள்வி மேவலால், எல்லோரும் எப்போது பார்த்தாலும் அந்த நாட்டிலே சுறுசுறுப்பாக சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். எனவே அங்கே எல்லாமே மிகச் சிறந்த ஒரு நாடாக இருக்கிறது. ஆகையினால உண்மை இல்லை என்றார். உண்மையே இல்லையா? ஆம், பொய் இருந்தால்தானே உண்மை இருக்கும். இப்படி எல்லாரும் எல்லா பெரும் செல்வமும் எயிரலாலே, எல்லாரும் இல்லை உடையார்களும் இல்லை மாதோ, ஏழையே கிடையாது என்றார், பணக்காரன் கிடையாது என்றார். அப்போது என்ன அர்த்தம், எல்லோரும் எல்லா செல்வங்களும் பெறுகிறார்கள் என்று ஒரு அற்புதமான செய்தியை சொல்லி அந்த நகரமானது மிகச் சிறந்த நகரமாக இருக்கிறது. அயோத்யா நாம நகரி புண்ணியா பாபகரி சுப. அந்த நகரம் எப்படி இருக்கிறது, தங்கு பேரருளும் தருமமும் துணையா, தம்பகை புலங்களை தவிக்கும் பொங்கு மாதவமும் ஞானமும் குளர்ந்தோம், யாவர்க்கும் புகலிடமான செங்கன்மால் பிறந்து ஆண்டு அளப்ப அருங்காலம் திருவினு வீற்றிருந்தனன் என்றால், அங்கன்மா ஞாலத்து இந்நகரோக்கும் பொன்னகர் அமரர் நாட்டியாதோ. ஒரு அருமையான செய்தியை இங்கே சொல்லுகிறார். இந்த நாட்டிலே அருள் இருந்தது, தர்மம் இருந்தது, புலநடக்கம் இருந்தது. ஓடக் காண்பது பூங்குழல் வெள்ளம், ஒடுங்க காண்பது யோகியர் உள்ளம் என்பார் ஒரு கவிஞர். அப்படி இங்கே மிகச் சிறந்த நாடாக இருக்கிறது. நாட்டுக்கு பெருமை என்னன்னா, சீதை குந்த விரக்தாய சுவாமி புஷ்கரணி கிட்டே ரமயாரவமானாய வெங்கடேசாய மங்கள் சொன்னது போல, எம்பெருமானே தேடி பார்த்து இந்த அயோத்தியிலே வந்து பிறக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த நகரின் பெருமையை சொல்ல வேண்டுமா? செங்கன் மால் பிறந்து ஆண்டு அளப்ப அருங்காலம் திருவின் வீற்றிருந்தனன் என்றால், அம்கன்மா ஞாலத்து இந்நகர் ஒக்கும் பொன்னகர் அமரர் நாட்டியாதோ. இப்படிப்பட்டது அமராவதிக்கும் கிடைக்குமாறு சொன்னார். பகவானே விரும்பி உகந்து பரன் சென்று சேர் திருவேங்கடமாவனை சொல்வது போல, அயோத்தியை பகவான் விரும்பினான் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நகரம் இருக்காது. எனவே ஆற்றின் பெருமை, நாட்டின் பெருமை, நகரத்தின் பெருமை என்று அந்த பெருமைகளை கூறி ராமபிரான் திரு அவதாரம் செய்ய போகிறான். அந்த இடத்திலே ஆட்சி செய்த அரசனுடைய பெருமையை கூறுகிறார் கம்ம நாட்டாழ்வர். எப்படிப்பட்ட அரசன் என்று சொல்லுகிறார். அரசனுடைய பெருமைதான் நாட்டில் எதா ராஜா ததா பிழான்னு சொன்னார். அந்த அரசன் எப்படி இருக்கிறானா, தாய் ஒக்கும் அன்பில் பவ ஒக்கும் அலம் பயப்பில் செய்ய ஒக்கும் மின் நின்று ஒரு செல்கதி உய்க்கு நீரார் நோய் ஒக்குமில் மருந்து ஒக்கும் உணங்கு கேள்வி ஆய புகுந்தால் அறிவுக்கும் எவர்க்கும் அண்ணா தாய் ஒக்குமந்தில் திருமலையாழ்வார் எம்பெருமான் பெருமைப்பட்டு சொல்லும் பொழுது பெற்ற தாயின செய்யும் நலம் தரும் அன்புக்கு உலகத்திலே மிகச்சிறந்தது யாருன்னா தாய்தான். தாய்தான் அன்பு செய்வதிலே மிகச்சிறந்தவள். இங்கே தசரதன் கோசலாட்டு அரசன் அயோத்தி நகரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்பவன் எப்படி இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அங்கே சொல்லுகிறார் பாயொக்கும் அன்பில் தவம் ஒக்கும் நலம் பயப்பில் அன்பிலே தாயை போல இருப்பார். ஈன்றதாயைப் போல சமாதொரு தெய்வதம் பரம் என்றார். எனவே இங்கே திருப்பாவையிலே ஆண்டால் சொன்னது போல அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் என்று நந்தகோபனை சொல்வார் ஆண்டாள். இங்கே தசரதன் வேண்டியவருக்கு வேண்டியபடி வேண்டியதை கொடுத்து ஒரு தாயைப் போல இருந்ததனாலே தாயொக்கும் அன்பில் தவமொக்கும் நலம் பயத்தில் தவமொக்கும் நலம் பயத்தில் தவம் ஒக்கும் நலம் பயத்தின் தவம் செய் மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் கற்ற செல்வம் என்று சொல்வார். தவத்தினாலே நன்மைகள் கிடைக்கும். எனவே தவத்தைப் போல இருப்பானாம். சேய் ஒக்கும் முன் நின்று ஒரு செல்கதி உய்க்குணீர புத்தென்ற நகரத்தை நரகத்தை அடையாமல் செய்பவன் புத்திரனாம். எனவே தசரதன் எல்லோருடைய பாவங்களையும் போக்கி அத்தனை பேருக்கும் நல்லது தருவானான். எனவே அப்படிப்பட்ட சேய் ஒக்கும் முன் நின்று ஒரு செல் கதி உய்க்குணீரால் நோய் ஒக்கும் மருந்து ஒக்கோ அவன் ரொம்ப அருமையான வரி இது. கம்பன் கவிச்சக்கரவர்த்தி பேசுகிறான். தசரதன் எப்படி இருக்கிறான்? நோய் ஒக்கும் மருந்து ஒக்கும். அவன் நோயாகவும் இருக்கிறானாம் மருந்தாகவும் இருக்கிறான். என்ன அர்த்தம்? கதிர் மதியம் போல் முகத்தான், அதாவது அல்லவர் செய்ததை அல்லது செய்தவரை தண்டிப்பான், தவறு செய்தால் தண்டிப்பானாம் கண்டிப்பானாம், நல்லது செய்தால் போர்வானாம் கொண்டாடுவானாம். இப்படி அவனே நோயாகவும் அவனே மருத்துவனாகவும் இருப்பானாம். நோய் என்பதே மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உடம்பை சமப்படுத்துவதுதான் நோய். நோய் என்பதே நோய் என்பது இந்த உடலுக்கு தீங்கு ஏற்படும் போது அதை காட்டும் அறிகுறி. எனவே நோயும் ஒரு நல்ல வரவேற்கக்கூடியதுன்னு சொல்வார்கள் பெரியவர். எனவே இங்கே தசரதன் நோயாக இருக்கிறான் மருந்தாக இருக்கிறான். உணங்கு கேள்வியாய புகுந்தால் அறிவொக்கும் எவர்க்கும் அல்ல. தசரனுடைய பெருமையை அவன் அறிவாக இருந்தான், பிள்ளையாக இருந்தான், தாயாக இருந்தான் சொல்லுகிறார். கடைசியாக ரொம்ப அருமையா சொல்லுகிறார் இங்க ஈந்தே கடந்தான் இறப்போர் கடல் எண்ணில் முன்னூல் ஆண்டே கடந்தான் அறிவெனும் மலக்கன் வாழால் காய்ந்தே கடந்தான் பகை வேலை கருத்து முற்ற தோய்ந்தே கடந்தான் தீவின் தொடர்போக வெள்ளோ. யாராவது கேட்பதற்கு யாசகமாக வந்தால் அந்த கடலை கொடுத்து கலப்பானாம். பேசும்போது தத்துவத்திலே ஆராய்ச்சி செய்து அதை கலப்பானாம். எதிரிகளை வாழாலே காய்ந்து கடப்பானாம். இன்பத்தை முகர்ந்து கடப்பானாம். இப்படிப்பட்ட தசரதன் நாட்டிலே வெள்ளமும் பறவையும் விளங்கும் வேசையர் உள்ளமும் ஒரு வழி ஓட நிற்றலால் கள்ளரும் பெரும் புகழ் தயரன பெயர் வள்ளல் வெள் உரை அயில் மன்னர் மன்னனே வெள்ளமும் பறவையும் விலங்கும் வேசையர் உள்ளமும் ஒரு வழிவோட நின்றத. அந்த நாட்டிலே தாசிகள் கூட ஒரு வழியான கற்பை உடையவர்கள் என்று காட்டுகிறார். இப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு நகரம், சிறந்த நாடு, சிறந்த நதி, சிறந்த அரசன். இங்குதான் ராமாவதாரம், ராமனுடைய திருவவதாரம் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து நாம் அனுபவிக்க இருக்கிறோம். மங்கள சாசனபரி மதாச்சாரிய புரோகமே சர்வைஷ பூர்வீராச்சாரிய கற்கிருதாயா சுமங்கலம் ராமனை எண்ணி மகிழ்ந்திடு நெஞ்சது காம மகிழ்ந்து தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை பொன்மையினாவும் புகந்திடுமோ தினமர் பொய்கையில் மீனி நம் துள்ளிட தென்றரும் தென்னையும் சூழ்ந்திடவே வானவர் கை தொட வண்டி நமாத்திழவாய் தொழிசூ வகுடாரண்யமே லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் கணசே பூயாத் நித்ய ஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.